பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். வானமெங்கும் ஓடி வாழ்க்கை இன்பம் தேடி, வானமெங்கும் ஓடி வாழ்க்கை இன்பம் தேடி, நாம் இருவரும் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி. நாம் இருவரும் ஆடுவோம் ஞான பாட்டு பாடி. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இரவு பகல் என்று எதுவுமில்லை இன்று, உறவில் இன்பம் கண்டு உருகிடுவோம் என்றும். இரவு பகல் என்று எதுவுமில்லை இன்று, உறவில் இன்பம் கண்டு உருகிடுவோம் என்றும். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்.